السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى، وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى يرائي فقد أشرك، ومن صام يرائي فقد أشرك، ومن تصدق يرائي فقد أشرك، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, புனிதமான ரமதானுடைய மாதம் நம்மை விட்டும் விடை பெற்று இன்னும் 2-3 வாரங்கள் கூட கழியவில்லை. ரமதானுடைய மாதத்தில் மாஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் சந்தோஷமாக, உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு அமல்களிலும், ஐபாதத்துகளிலும், ஜிக்ரு திலாவத்துகளிலும், சதகா ஜகாத் போன்றவைகளிலும், உம்ரா போன்ற வணக்கங்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆர்வத்தோடு உற்சாகமாக ஈடுபட்டோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் பெரிய அளவுல இல்ல, மிக கொஞ்ச நேரம்தான் அமல்களுக்கு, வணக்கங்களுக்கு, ஐபாதத்துகளுக்கு கொடுக்குகின்றோம். என்றாலும் மிகவும் சிரமப்பட்டு, மிகவும் கஷ்டப்பட்டு, பலவிதமான வேலை பளுக்களுக்கு மத்தியில் நாம் செய்த அந்த அமல் அது பாதுகாப்பாக இருக்கின்றதா, அல்லது ஒரு வழியால செய்து கொண்டே இருக்கிறோம், மறுபக்கத்தால் அவைகள் அழிந்து கொண்டே இருக்கிறதா என்பதையும் நாம் கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக மனிதர்கள் எதிலே ஈடுபட்டாலும் அதிலே எந்த அளவுக்கு ஈடுபடுவதில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு மடங்கு அதை பாதுகாக்கவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஒரு வியாபாரி வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார், அந்த வியாபாரத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றார். ஒருவர் ஜொப் உத்தியோகத்திலே இருக்கிறார் என்றால் அதை விட கூடுதலாக இந்த ஜொப்பை கடைசி வரைக்கும் நான் பாதுகாக்கணும் என்று முயற்சி செய்கின்றார். ஏன் இன்னும் நாம் பார்க்கலாம், நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்கு எத்தனை வகையான முயற்சிகள், அடிக்கடி புல் பொடி செக்அப் பண்ணுகின்றோம். ஏதாவது நோய்கள் வந்து விட்டதா, ஏதாவது பிரச்சனைகள் வந்து விட்டதா? ஆறு மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய உடலை செக் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கின்றோம், ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கிறதா என்று. ஏன் நம்முடைய வீட்டை பாதுகாப்பதற்கு என்று எத்தனையோ வகையான கேமராக்களை ஃபிட் பண்ணி இருக்கின்றோம். ஏன் நம்முடைய வீட்டில் நாம் பாதிக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களை பாதுகாப்பதற்கு, வைரஸிலிருந்து பாதுகாப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அரசாங்கத்துடைய அந்த கணக்கு வழக்கிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டு வகையான கணக்குகளை செய்யக்கூடியவர்களும் நம்முடைய சகோதரர்களில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய உடலை பாதுகாப்பது, நம்முடைய வீட்டை பாதுகாப்பது, நம்முடைய சொத்தை பாதுகாப்பது, நம்முடைய வீட்டிலே உள்ள பொருட்களை பாதுகாப்பதை விட மிகவும் முக்கியம் நாம் செய்யக்கூடிய அமல்கள். அது பாதுகாப்பாக இருக்கிறதா? அவைகள் அல்லாஹ்வுடைய ஆகிராவுடைய வங்கியில் அது பாதுகாப்பாக இருக்கின்றதா, அல்லது நாம் ஒரு வழியால செய்து கொண்டே இருக்கிறோம், மற்ற வழியால அவைகள் அழிந்து கொண்டே இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அமல்களை உற்சாகப்படுத்தினார்களோ அதே மாதிரி அந்த அமல்களை பால்படுத்தக்கூடிய, அந்த அமல்களை அழித்து விடக்கூடிய சில செயல்களிலிருந்தும் சஹாபாக்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். நம்முடைய அமல்களை அழித்து விடக்கூடிய பல பயங்கரமான நோய்கள் இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் இந்த நேரத்திலே அடையாளம் காண்பது கஷ்டம். இருந்தாலும் ஒரு சில விடயங்களை நாம் மாத்திரம் பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், போராமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னல் ஹஸத் யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹதப். போராமை இருக்கின்றது, இது நெருப்பு எவ்வளவு சீக்கிரமாக விறகை எரித்து விடுமோ கரித்து விடுமோ அதேபோல வேகமாக நம்முடைய அமல்களை இந்த போராமை அழித்து விடும், இந்த போராமை இல்லாமலாக்கிவிடும். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள், தப்ப இலைக்கும் தாஉல் உம்மமே கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகத்தார்களிடம் இருந்த சில நோய்கள் தொடர்ந்து உங்களிடமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஹியல் ஹாலிகா, அது உங்களை அழித்துவிடும். லா அகூலு தஹரிக்கு ஷார், உங்களுடைய தலைமுடியை மொட்டை அடிக்கும் என்று நான் கூறவில்லை. பல் அகூலு தஹரிக்கு தீன், அது உங்களுடைய மார்க்கத்தை மொட்டை அடித்துவிடும், அது உங்களுடைய தீனை மொட்டை அடித்துவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஹியல் ஹஸது வல் பக்பா, போராமையும் விரோதமும் குரோதமும் வஞ்சகமும் இது போன்ற இந்த தன்மைகள் இருக்கின்றதே, இது மனிதர்களுடைய அமல்களை, மனிதர்களுடைய தீனையே அழித்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அநேகமானவர்கள் இந்த போராமையுடைய பாரதூரத்தை விளங்குவதில்லை. இதை ஒரு சாதாரணமான, இதை ஒரு அற்பமான ஒரு பாவமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது எவ்வளவு பயங்கரமான பாரதூரமான பாவம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போராமையை சூனியத்துடன் இணைத்திருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கும் சூனியம் செய்யப்படுகின்றது. புகாரி ஷரீஃபில் அதை பற்றி விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த சூனியத்திலிருந்து நபி அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இரண்டு மிக முக்கியமான சிறிய சூராக்களை இறக்கி வைத்தான். குல் ஔது பிரப்பில் ஃபலக், குல் ஔது பிரப்பின் நாஸ். நபி அவர்கள் இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி விசேஷமாக அல்லாஹ் இந்த இரண்டு சூராக்களை இறக்கி வைத்தான். அந்த சூராவிலே குறிப்பிடுகின்றான், குல் ஔது பிரப்பில் ஃபலக் من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அந்த கடைசி ஆயத்துகள்ல ومن شر النفاثات في العقد, முடிச்சுகளில் ஊதி அந்த சூனியம் செய்யக்கூடிய அந்த சூனியக்காரிகளுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். போராமைப்படக்கூடியவனுடைய போராமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நபி அவர்கள் சூனியத்துடன் இந்த போராமையை இணைத்து அல்லாஹுடைய பாதுகாப்பு தேடினார்கள் என்றால், அது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல, மிக பயங்கரமான பாவம், மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதில் விசேஷமாக நான் என்னையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றேன். எங்கட ஏசியாவிலே வாழக்கூடியவர்கள் இந்த நோயில் மிக அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கின்றார். மேற்கத்திய நாடுகள்ல வாழக்கூடியவங்க, அது கனடாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், ஜப்பான் போன்ற நாடுகளாக இருக்கலாம், அநேகமானவர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் உண்டு, அவர்களுடைய பாடு உண்டு. அடுத்தவர்களை பற்றி அலட்ட மாட்டார்கள். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவன் எப்படி வந்தா என்ன, போனால் என்ன, அவனுடைய வருமானம் என்ன, அவனுடைய செலவு என்ன, வரவு என்ன, இதை பற்றி யாரும் அலட்டி கொள்ள மாட்டார்கள். ஆனால் விசேஷமாக நம்முடைய இந்த பிராந்தியம், நம்முடைய நாடுகள்ல நாங்க பார்க்கலாம், யாராவது ஒருவர் புதிதாக வந்து விட்டால் ஒருவர் அல்ல, எல்லோரும் அவரை வேறொரு கண்ணுடன் பார்ப்பது. ஏன் இங்க வராரு, இவருக்கு ஏன் தொடர்பு, இவர் ஏன் இந்த இடத்திற்கு வராரு? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய சமூகத்தில் அநேகமானவர்கள், அதுல அறிஞர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், படித்த மேதைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரணமான குடிசையில வாழக்கூடிய ஏழை மனிதர்களாக இருக்கலாம், இதிலிருந்து அநேகமானவர்கள் விதிவிலக்கு அல்ல, ஒரு சிலரை தவிர. யாரை எடுத்துக்கொண்டாலும் அடுத்தவர் அவர் முன்னேறிவிடக் கூடாது. ஒருவர் தொழிலிலே முன்னேறுகின்றார், வியாபாரத்திலே முன்னேறுகின்றார் என்றால் அவர் முன்னேறக் கூடாது. அவருக்கு ஆகப்பெரிய நஷ்டம் என்ன, அவருடைய ஒரு இஸ்லாமிய சகோதரனின் மூலமாக அவர் திடீர்ந்து மெசேஜ கொடுத்துருவாரு, அவர் பெட்டிஷன் அடிச்சிருவாரு, இன்கம் டெக்ஸுக்கு செய்தியை கொடுத்துருவாரு, இவரை நீங்க கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்க, இவருடைய கொடுக்கல் வாங்கல பாருங்க. முஸ்லீம்களுக்கு ஆக பெரிய விரோதம் ஆபத்து. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களாக ஒருவர் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறார், அது தனிப்பட்ட பிரைவேட் கம்பெனிஸா இருக்கலாம், அல்லது அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம், ஒருவருக்கு ஒரு பதவி பிரமாணம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது என்றா எங்கட சமூகத்துக்கு அல்லவா நல்லது? எங்கட ஒரு இஸ்லாமிய சகோதரன், எங்கட கலிமா சொன்ன ஒருவன், அவன் மேல் பதவிக்கு செல்கின்றான், அவன் உயர் பதவிக்கு செல்கின்றான், அவன் வியாபாரத்தில் முன்னேறினால் நமக்கு நல்லதல்லவா? அவன் வியாபாரத்தில் முன்னேறினால் நம்முடைய சமூகத்திற்கு எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சிந்தனை மிக மிக குறைவு. யாராவது ஒருவர் முன்னேறிவிட்டால் அவரை முன்னேறிவிடக் கூடாது, அவரை எப்படியாவது மட்டம் தட்டவனும், அவரை எப்படியாவது கீழே இறக்கணும். அது அறிவாளிகளாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், படித்த மேதைகளாக இருக்கலாம், எந்த அளவுக்கு என்றா ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னால் நல்ல பக்குவமா வாழ்கின்றார், பேணுதலா வாழ்கின்றார், தன்னை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமணத்திற்கு பின்னால நல்ல வசதியான ஒரு கணவன் கிடைத்து அவள் அந்த கணவனுடன் சந்தோஷமாக வாழ்வது கூட சிலருக்கு பிடிக்காது. இவளுடைய பழச பாருங்க, இவள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் இப்ப நல்ல ஒரு கணவன் கிடைத்ததுனால இவள் அதாவது கூத்து போடுகின்றாள், இவள் ஆடுகின்றாள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் இந்த போராமை என்ற நோயினால அநேகமான மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த போராமையினால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ நலவுகள் இல்லாமல் இல்லை, நமக்கு வர வேண்டிய எத்தனையோ தேவையான விடயங்கள் நடக்குது இல்லை. அந்த போராமையின் மூலமாக முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த நாட்டிலே உள்ள பல பகுதிகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அந்த நாட்டிலே உள்ள அந்த பாதைகளை, ரோடுகளை நாம் பார்க்கலாம், லைட் வசதிகளை பார்க்கலாம், அதே போன்று அந்த தண்ணீருடைய வசதிகளை நாம் பார்த்தோம் என்றால் அது ரொம்ப பின்தங்கிய நிலைமையில தான் இருக்குது. ஒருவர் உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு கட்சியிலே உள்ள ஒரு ஆள் ஏதோ யாரையாவது பேசி நீருக்குரிய ஏற்பாடு, ரோட்டுக்குரிய ஏற்பாடு, லைட்டுக்குரிய ஏற்பாடு, ஹாஸ்பிட்டலுக்குரிய ஏற்பாடு செய்துட்டார். இன்னொருவர் அவருடைய எதிர்கட்சி அவர் நினைக்குகின்றார், இவரால் இது நடக்கக்கூடாது, எங்கட ஊருக்கு நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, இவரால் நடந்தது என்று வரக்கூடாது, அதனால உடனடியா போய் பெட்டிஷன் அடிக்கின்றார். அதனால ஊருக்கு நடக்க வேண்டிய எத்தனையோ நலவுகளுக்கு, நல்லவைகளுக்கு இந்த ஒரு சிலர்கள் அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை பார்க்கணும்? நாம் இந்த நாட்டில் 8-10 வீதம் தான் இருக்கிறோம். அதனால் எங்கட சமூகத்தில் உள்ள ஒரு ஆள் ஏதாவது ஒரு துறையில முன்னேறுகின்றார், அது நம்முடைய ஊருக்குரிய முன்னேற்றம், நம்முடைய நாட்டுக்குரிய முன்னேற்றம், இஸ்லாமிய சமூகத்திற்குரிய முன்னேற்றம். அவர் முன்னேறினால் நாம் முன்னேறியதாக கருத வேண்டும். அவ்வாறு கருதினோம் என்றால் இத்தனையோ நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நமக்கு வந்து சேரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அந்த போராமை மட்டுமல்ல, உள்ளத்தில் அடுத்தவர்களை பற்றி அந்த வஞ்சகம், உள்ளத்தில் அடுத்தவர்களை பற்றி விரோதம், உள்ளத்தில் அடுத்தவர்களை பற்றி உண்டான குரோதம், மற்றவர்களை பற்றி உண்டான தப்பெண்ணம், யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு எண்ணம் நம்முடைய கல்புல வந்து விடுகின்றது. அது நல்ல எண்ணம் மிக மிக குறைவோ, தவறான எண்ணம் தான் வந்து விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அமல இபாதத்துகளில் பயிற்சி கொடுத்த மாதிரி இந்த தப்பெண்ணத்திலிருந்தும் பாதுகாத்தார்கள், கெட்டெண்ணத்திலிருந்தும் பாதுகாத்தார்கள். நபி அவர்கள் ஒரே அடியா சொல்லிவிட்டார்கள், நீங்க யாரும் இன்னும் ஒருவரை பற்றி வந்து என்னிடத்தில் முறைப்பாடு செய்யறதில்லை. உங்களுடைய சபைக்கு நான் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய உள்ளம் ரொம்ப விசாலமானதாக இருக்கணும், என்னுடைய உள்ளம் ரொம்ப தெளிவானதாக இருக்கணும். நீங்க யாரையாவது பத்தி வந்து என்னிடத்தில் முறைப்பாடு செய்து நான் சமூகத்திற்கு வந்து அவரை பார்த்தால் அவரை பற்றி உண்டான தப்பை நம்பரும். அதனால நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், யாரும் யாரை பற்றி வந்து முறைப்பாடு செய்யாதீங்க. உண்மையில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது, உங்களோட ஒரு நண்பர், உங்களோட ஒரு நெருங்கிய ஒரு கூட்டாளி ஒரு தவறை செய்கிறார் என்றால் ரப்பிட்ட முறைப்பாடு செய்யுங்க. அல்லாஹ் அவனுடைய கையில தான் உள்ளங்கள். நாங்கள் என்ன துஆ செய்கின்றோம், யா முகல்லிபல் குலூப், யா முசர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, நம்முடைய ரப்பிட்ட முறைப்பாடு செய்வோம். யா அல்லாஹ், நம்முடைய இந்த நண்பன், நம்முடைய இந்த சகோதரன், நம்முடைய இந்த கூட்டாளி, நம்முடைய இந்த பக்கத்து வீட்டுக்காரன், அவர் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு, இந்த மாதிரியான தவறுகளுக்கு, இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். ரப்பே ரஹ்மானே, அதிலிருந்து அவர்களை பாதுகாத்துடு. நாம் அவரை ரகசியமான முறையில திருத்தவும் வேண்டும். மறுமுறையில அவருடைய தவறுகளை பகிரங்கப்படுத்துவதில்லை, மாற்றமாக ரப்பிட்ட நாங்கள் முறைப்பாடு செய்யணும். நபி அவர்கள் கொடுத்த தர்பியா இதுதான், நபி அவர்கள் கேட்ட துஆ இதுதான். ரப்பன ஃபில்லனா வல் இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. யா அல்லாஹ், நம்முடைய பாவத்தை மன்னித்து விடு, நமக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களுடைய விடயத்தில் நம்முடைய கல்வி எந்த விதமான வஞ்சகத்தை, விரோதத்தை, குரோதத்தை ஏற்படுத்திடாதே. எல்லோரை பற்றி ஒன்றும் உண்டான அந்த நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே அடிப்படையில தான் சஹாபாக்களையும் வளர்த்தார்கள். இன்று நாங்க பார்க்கலாம், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய சில பகுதிகளிலிருந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இரவோடு இரவாக வெறுங்கையுடன் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள், வெறுங்கையுடன் வந்தார்கள். ஜப்னா மன்னார் போன்ற பகுதிகளிலிருந்து வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் மனம் தளரல்ல, அவர்கள் தன்னுடைய தைரியத்தை இழக்கல்ல. எந்தெந்த பகுதிகளுக்கு வந்தார்களோ மீண்டும் உறுதியாக இருந்து அல்லாஹுவை நம்பி அவர்கள் தொடர்ந்து உழைத்து முன்னுக்கு வந்தார்கள். ஆனால் இன்று அவர்களை பற்றியும், இவங்க எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா, இவங்க இந்த கொழும்பை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் வந்தான் வர்த்தான், இவர்கள் அங்கிருந்து வந்தவங்க, இவர்கள் இங்கிருந்து வந்தவங்க. ஹிஜ்ரத் முஹாஜிரின்களை நபி அவர்களுடைய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அணைத்தார்கள். ஒரு பக்கத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். சரி, உதவி செய்யத்தான் கிடைக்கல, ஏன் அவர்களை பற்றி நாங்கள் பேசணும்? அவர்கள் முன்னேறினா அவர்களின் மூலமாக நம்முடைய சமூகத்திற்கு எத்தனையோ வகையான லாபங்கள் ஏற்படும், நம்முடைய சமூகத்திற்கு நன்மைகள் ஏற்படும், நம்முடைய சமூகத்திற்கு நலவு ஏற்படும். நாங்கள் நம்முடைய அனுபவத்தில் கண்டது, யாரு அடுத்தவரை பார்த்து போராமை படுகின்றாரோ அவரை என்னனாலும் அல்லாஹ் ஒரே மாதிரி தான் வைப்பான். பார்க்கலாம், அவருடைய வீட்டில் முன்னேற்றம் இல்ல, அவருடைய தொழில முன்னேற்றம் இல்ல, அவருடைய குடும்பத்தில முன்னேற்றம் இல்ல, அவருடைய முகத்தில கூட ஒரு ஒளி பிரகாசம் இல்ல. ஏன்? அவருடைய கல்வி சுத்தம் இல்ல. எல்லோரை பற்றியும் வஞ்சகம், யாரை பற்றியும் விரோதம், குரோதம், அந்த ஹசது அவருடைய உள்ளத்துல குடிகொண்டிருப்பதின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் இல்ல. அவர் செய்யக்கூடிய அமல்கள் பாதுகாக்கப்படவும் மாட்டாது. மாறாக செய்யாமனால அவர் வெறும் கையுடன் தான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தில சஹாபாக்களை மிக வன்மையாக கண்டித்தார்கள். இதே அடிப்படையில் சஹாபாக்களுக்கு தர்பியா கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள் என்றால், இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்னத் அஹ்மதுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களுடன் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வந்து மஸ்ஜிதுக்குள்ளே ஒருவர் வருவார், அவரை நீங்க நல்ல முறையில பார்த்துக் கொள்ளுங்க, அவர் சுவர்க்கவாதி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பெரிய ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவர் ரொம்ப அமைதியாக பணிவுடன் வுது செய்து அவருடைய தாடியிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்குது. அவருடைய இடது கையால தன்னுடைய செருப்பை சுமந்து கொண்டு வந்து ஒரு மூலையில வைத்துக் கொண்டு அவர் அவருடைய பட்டை வணங்க ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது நாளும் அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு ஆள் மஸ்ஜிதுக்குள்ள வருவாரு, அவரை நல்ல முறையில பார்த்துக் கொள்ளுங்க, அவர் சுவர்க்கவாதி. முதலாவது நாள் வந்த அதே சஹாபி தான் இரண்டாவது நாளும், மீண்டும் மூன்றாவது நாளும் நபி அவர்கள் அதே மாதிரி சொன்னார்கள். அதே சஹாபி அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். இதை பார்த்த ஒரு சஹாபி ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்க சஹாபாக்கள் செய்திருந்த அந்த ஆர்வம், அடுத்தவர்கள் இருக்கிற நலவை பார்ப்பார்கள், அந்த நலவை தான் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள், கெடுதியை கண்டாலும் காணாததை போன்று இருப்பார்கள். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வெளியில் போனதற்கு பின்னால அவரை தொடர்ந்து சென்று அவர் வீட்டுக்கு போனதற்கு பின்னால தந்திரமாக கூறுகின்றார், எனக்கும் என்னுடைய தந்தைக்கு மத்தியில சின்னொரு வாக்குவாதம் ஏற்பட்டிருச்சு, அதனால நான் மூன்று நாளைக்கு என்னுடைய தந்தையை சந்திக்க வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன், அதனால உன்னோட வீட்டில எனக்கு தங்க ஒரு மூணு நாளைக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்கின்றார். அவர் சொன்னாரு, பரவாயில்ல, அப்படின்னா நீங்க எங்களை வீட்டுல தங்கிக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, மூன்று நாளா இவர் தங்கினது, நபி அவர்கள் மூன்று நாட்களாக இவரை சுவர்க்கவாதி என்று சொன்னார்களே, இவர் சுவர்க்கவாதியாக மாறுவதற்குரிய என்ன அமலை செய்கிறார், என்ன திலாவத்தை செய்கின்றார், என்ன விசேஷமான வணக்கத்தை புரிகிறார் என்று கண்காணிப்பதற்குத்தான் மூன்று நாட்களாக அவர் தூங்குகின்றார். இவர் தூங்குறல்ல, அவருடைய இரவு நேரத்தை ஒஷ் பண்ணுகின்றார். அவர் தூங்கிட்டு பஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகின்றார் ஜிக்ரு திலாவத்துகளை ஈடுபடுகின்றார் மூன்று நாள் கழிந்ததற்கு பின்னால இவர் அவரை கட்டுப்படுத்த முடியாதவராக சொன்னார் மன்னிச்சுக்கோங்க என்ன எனக்கும் எங்களை வாப்பாக்கு மத்தியில் ஒன்றும் நடக்கல்ல மூன்று நாட்களா நீங்க மஸ்ஜிதுக்கு வந்த நேரத்துல உங்களை பார்த்து நபி அவர்கள் சுவர்க்கவாதி என்று சொன்னாங்க அதனால நீங்க எந்த அமலின் மூலமாக சுவர்க்கவாதியாக உலகத்திலேயே மாறிவிட்டீர்கள் என்பதை பார்க் கொண்டு இருக்கல்ல. தயவு செய்து சொல்லுங்க, நீங்க எதனால சுவர்க்கவாதியா மாறிட்டீங்க? அவர் சொன்னாரு, சகோதரரே, நீங்க பார்த்ததை தவிர வேற எந்த ஒன்றும் விசேஷமாக இல்ல, ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்ல. நான் செய்த இந்த அமல்கள் மாத்திரம் அப்படி அண்டிவர் திரும்பி செல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்தில் இந்த சாதிபுன் மாலிக்கிறது எல்லாம் அன்போம் அந்த அப்துல்லா அமடிபின் ஆசை கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், என்றாலும் ஒரே ஒரு விடயம், என்னுடைய கல்வில எந்த முஸ்லிமை பற்றியும் சத்தெண்ணம் இல்ல, யாரை பற்றியும் கெட்டெண்ணம் இல்ல, யாரின் மீதும் போராமை இல்ல. இதுவை தவிர வேறு ஒன்றும் விசேஷமாக இல்லை என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் சொன்னார்கள், ஹாதிஹி அல்லதி பலகத் பிக, உங்களை சுவர்க்கவாதியாக மாற்றியது இதுதான். நீங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தது இதனால தான். நாங்க இரவு எழும்பி தஹஜ்ஜு தொழுவதிலேசி, ஒரு நாளைக்கு மூணு நாலு ஜுஸு குர்ஆன் ஓதுறதிலேசி, 500,000 தடவைகள் திக்ரிகள் செய்யறதிலேசி, வருட வருடம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறதிலேசி, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மஸ்ஜிதுகளுக்கு மதரசாக்களுக்கு கொடுக்கிறதிலேசி, ஆனால் கல்வை சுத்தமாக வைப்பது, உள்ளத்தை வஞ்சகம் விரோதம் குரோதத்திலிருந்து பாதுகாப்பாக வைப்பது இருக்கிறதே, இது சாதாரணமான விடயம் அல்ல. ஹதரத் அப்துல்லா சொன்னார்கள், ஹாதிஹி அல்லதி பலகத்பிக்க உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியது உங்களுடைய இந்த தன்மை தான் என்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால விசேஷமாக இந்த போராமையிலிருந்து எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாக்கிறதோடு நாம் இருக்கிற காலகட்டம் ரொம்ப பயங்கரமான காலகட்டம். எங்களுடைய நாட்டில் பல மிக முக்கியமான மாகாணங்கள்ல அந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்துல எங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீர்த்தி எப்படியாவது முஸ்லீம்களை பிரித்துடணும், முஸ்லீம்களை கூறு போட்டுடணும், முஸ்லீம்களை துண்டு துண்டா ஆக்கிடணும் என்று அவர்கள் திட்டம் போட்டது மட்டுமல்ல, அதனுடைய பிரதிபலன் பாருங்க, சென்ற வருஷம் லிபியாவுல யுத்தம், இந்த வருஷம் சிரியாவுல யுத்தம், ஒவ்வொரு வருடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருடம் யாருக்கு மத்தியில் யுத்தம், ஒரு களிமா சொன்னவன் அடுத்த களிமா சொன்னவுடன் யுத்தம், இரண்டு சாரார்களை மூட்டிவிட்டு அவர்கள் கூத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த தேர்தலுடைய காலம் மிக பயங்கரமான, ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். வாக்குரிமை எங்களுக்கு தாராளமாக வாக்களிக்கலாம். நம்முடைய புகாக்கள், முபத்திரீன்கள், வளமாக்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள், வாக்கை நாம் பாதிக்க வேண்டும். அந்த வாக்குரிமை அது கிட்டத்தட்ட வாழ்வுரிமை மாதிரி நம்முடைய வாக்குகளை நாம் பாதிக்க வேண்டும். ஆனால் நாம் யாருக்கு வாக்களிப்பது, அதற்கு மிக முக்கியமான மூன்று நிபந்தனைகளை குறிப்பிடுகின்றார். நாம் யாரையாவது வாக்களிக்கிறோம் என்றா அவருக்கு நாங்க ஷாஹித், நாங்க ஷஹாதத் கூறுகின்றோம், நாங்க சாட்சி கூறுகின்றோம். நீதிமன்றத்துல போய் ஒரு ஆளுக்கு சாட்சி சொல்வது மாதிரி, அல்லது எங்கேயாவது ஒருவருக்கு பெரிய ஒரு பட்டம் கொடுக்கப்படுகின்றது, அதே மாதிரி நாங்க யாருக்காக வேண்டி வாக்களிக்கின்றோமோ அவருக்கு நாங்க ஷஹாதத் சாட்சி கூறுகின்றோம், இவர் இந்த பதவிக்கு தகுதி என்று. இரண்டாவது குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் அவருக்கு ஷஹாதத் செய்கின்றோம், அவருக்கு நாங்கள் பரிந்துரைக்குகின்றோம். வாக்கு போடுவதன் மூலமாக குர்ஆனிலே வருகின்றது, யாராவது நல்ல ஷஃபாத்தை செய்தால் அதன் மூலம் அவர் நலவுகளை பெற்றுக் கொள்வார். ஆனால் யாராவது கெடுதியான தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு நாங்கள் ஷஃபா செய்தோம் என்றா அவர் செய்யக்கூடிய பாவம், அவர் செய்யக்கூடிய அநியாயம், அவர் செய்யக்கூடிய அட்டகாசங்களில் இவருக்கும் ஒரு பங்கு வரும். அதனால வாக்களிப்பவர் அவர் ஒரு வகையில் ஷாஹித் ஷஹாதத் சொல்கின்றார், இன்னும் ஒரு வகையில் அவர் ஷஃபாத் பரிந்துரைக்குகின்றார், மற்றும் ஒரு வகையில் நாம் அவரை நம்முடைய வக்கீல், நம்முடைய பிரதிநிதியாக அனுப்புகின்றோம். வெளிநாடுகளுக்கு நிறைய நம்முடைய பெரிய வியாபாரிகள் அவர்களுடைய நெருக்கமான பர்சனல் செக்ரட்டரிஸ் மாற, அல்லது அவர்களுடைய வியாபாரத்தை கண்காணிக்கக்கூடியவர்களை அவர்களை தான் அனுப்புவாங்க. யார் இவர்? எங்களுடைய சேல்ஸ்மேன், இவர் எங்களுடைய பிரதிநிதி, அவர் போய் அவருடைய பொஸ்டுக்கு மாற்றமில்லாக நடப்பார். அதே மாதிரி தான் நாம் யாருக்காவது வாக்களித்தோம் என்றால் அவரை நாம் நம்முடைய வக்கீலாக, பிரதிநிதியாக அனுப்புகின்றோம். நாம் யாரை பார்க்கணும் என்றா இவரின் மூலமாக சமூகத்திற்கு, நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய உம்மத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு எந்தெந்த வகையில லாபம் ஏற்படும், அவருக்காக வேண்டி நாங்கள் சாட்சி கூறுகின்றோம், அவருக்காக வேண்டி நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்நியவர்கள் மாதிரி அல்ல. இஸ்லாத்துல நம்முடைய ஷரியாவுல தொழுவதற்குரிய முறை சொல்லப்படுவதை போன்று, ஹஜ் செய்வதற்குரிய முறை கூறப்படுவதை போன்று ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் அதை நாங்கள் எவ்வாறு நடக்கணும், நாங்கள் யாரை தெரிவு செய்யணும், அந்த தெரிவு செய்யப்படக்கூடியவர்கிட்ட என்னென்ன தகமைகள் இருக்கணும், அவருக்கு நாங்கள் சாட்சி கூறுகின்றோம், அவர் பின்னால் தவறுகளில் ஏற்பட்டு விட்டால் அவருடைய தவறில் அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கும் ஒரு பங்கு வந்துவிடக்கூடாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இந்த நாட்டில் 8 வீதம் 10 வீதம் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அந்த பலத்தை காட்டணும், நம்முடைய செல்வாக்கை காட்டணும். நாம் முஸ்லிம்கள் அத்துணை பேர்களும் ஒன்று சேரணும். சேருதல்கள் வரும், வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும், அது உலகத்தில் சகஜம், வருவதும் போவதும். ஆனால் சேருதல்களுக்கு முன்னால நாம் இஸ்லாமியர்கள் இந்த அடையாளத்தை காட்டணும். சேருதல்களுக்கு பின்னாலும் அந்நியவர்களை போன்று, அல்லது மாற்று மதத்தவர்களை போன்று நாங்கள் அடாவடித்தனங்களில் ஈடுபட இயலாது. வெற்றி பெற்றவர் தோட்டவனுடைய வீட்டை உடைப்பது, அவனுடைய கடைகளை உடைப்பது, அவனுடைய பொருள்களுக்கு அதாவது சேதங்களை ஏற்படுத்துவது, இதற்கு இஸ்லாத்தின் அனுமதி இல்லை. எந்த அளவுக்கு வெற்றியை நபி அவங்க எப்படி கொண்டாடினாங்க, அந்த மக்காவுடைய வெற்றி எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். நபி அவர்கள் வந்து ரோட்ல கூத்தாடினாங்களா? நபி அவர்கள் வந்து சத்தம் போட்டாங்களா? நபி அவர்கள் வந்து அங்கே கும்மானம் விட்டார்களா? நபி அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்களுடன் அங்கே ஆரவாரம் செய்தார்களா? இல்ல, தன்னுடைய கழுத்தை தன்னுடைய ஒட்டகத்தில் படக்கூடிய அளவு குனித்து கொண்டு வந்தாங்க. மஸ்ஜித் நபவியில ஹரம் ஷரீஃபுக்கு வந்தாங்க. அங்கே வந்து அழுதாங்க. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹு அக்பர் கபீரா, அல்ஹம்துலில்லாஹி கசீரா. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவன் தான் புகழுக்கு தகுதியானவன். உலகத்தில் வேறு யாரும் புகழுக்கு தகுதியானவர்கள் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி கசீரா, அனைத்து புகழுக்கும் தகுதியானவன் அல்லாஹ். வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தவ வ அஸீலா. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க? لا اله الا الله وحده வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வாஹ்தா, அவன் தன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான். வனசர அப்தா, அவனுடைய அடிமை நான், எனக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். அவனுடைய இஸ்லாமிய படைகளை கண்ணியப்படுத்தி விட்டான். அவன் தான் தத்தம் தனியாக இந்த மற்ற படைகளை தோல்வியுற செய்தான். வெற்றி பெற்றது நான் அல்ல, வெற்றி பெற்றது நாங்கள் அல்ல, வெற்றியை தந்தது அல்லாஹ். அல்லாஹுடைய அடிமை நபியவர்கள் தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்தார்களே தவிர அடாவடித்தனங்களில் ஈடுபடல, ஆரவாரங்களில் ஈடுபடல. அங்கே போய் மாட்டு மதத்தவர்களுடைய கலாச்சாரம், அங்கே பட்டாசு வெடிப்பது, அங்கே வேற வேற தவறான வேலைகளில் ஈடுபடுவது, இது இஸ்லாமிய முறை அல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் இதை சொல்லிக் கொண்டு வாரோம். அந்த போராமை எந்த அளவுக்கு கூடி இருக்குது என்று சொன்னா, நான் எந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்ல வரல. நாங்கள் எல்லாரும் படித்தவர்கள், அறிந்தவர்கள். மற்ற விஷயங்களை நாங்கள் எவ்வளவு துணிச்சலோன்னு முடிவெடுக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல்கள் வரும் பொழுது நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளணும். நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், யாராவது ஒருவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு கட்சியில இருக்கிறார், அவருடைய இன்னும் ஒரு கலிமா சொன்னவன் வேறொரு கட்சியில இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். நீங்க எனக்கு தராட்டி பரவாயில்லை, அவனே கொடுக்காதீங்க. அந்த மாற்று மதத்தவர் அவருக்கு கொடுங்க, அவருக்கு கலிமா இல்ல. அவன் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யறல்ல, காலை முதல் மாலை வரை அவர் போதையில தினவுல ஈடுபடுகின்றார், பரவாயில்லை. ஆனா எங்களை இவரு கொடுக்காதீங்க, அவனுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு தராட்டி பரவாயில்லை. ஆனா இந்த மாற்று மதத்தவர் அவருக்கு கொடுங்க, எங்கட சகோதரருக்கு கொடுக்காதீங்க சொல்லக்கூடிய அவலமான அந்த பேச்சுக்களையும் அடிக்கடி நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ரொம்ப தூர நோக்குடன் நடந்து கொள்ளும். முழு உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆங்காங்கே பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யாரு எந்த திட்டத்தை தீட்டினாலும் நம்முடைய ரப்பை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறான், அவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அந்த அல்லாஹுவை நம்புவோம், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழுவோம். இந்த போராமை, இந்த வஞ்சகம், இந்த குறுகிய சிந்தனை, அடுத்தவர்களை பற்றி உண்டான அவைகளை விட்டுவிட்டு நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் வெற்றியை தருவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டு மிக முக்கியமான விடயம். ஒன்று, நம்முடைய அமல்களை அடித்துவிடக்கூடியது போராம. இரண்டாவது, ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி, ரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை. அதாவது நாங்கள் விளங்குவதற்காக சொல்வதாக இருந்தால், நாம் செய்த அமலை சொல்லி காட்டுவது. நாங்க செய்யறது, நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், நாங்க செய்யறது ரொம்ப குறைவு. ஆனா வெளியில நாங்க பேசுறது மலை மாதிரி பேசுறது. மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறது 5 நிமிஷம், மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறது 15 நிமிஷம், வெளியில இருக்கிறது அவர் கணக்குல. ஆனா எங்கட பேச்சு எப்படி தெரியுமா? நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன். சமீப காலத்துல எந்த அளவுக்கு இந்த நோய் பரவி இருக்குதுண்டா? யாராவது ஒருவருடைய பெயர் சொல்லப்படாட்டி அதனால சண்டை. நாங்க பார்க்கலாம், நம்முடைய சில மஸ்ஜிதுகளுடைய பங்கன், ஸ்கூல்களுடைய பங்கன், மதரசாக்களுடைய பங்கன், அங்கே பட்டமளிப்பு போலா. இப்ப யார் யார் என்ன செஞ்சாங்களோ அவங்களோட பெயர் எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்றது. அப்ப எங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நபி அவங்க என்ன சொன்னாங்க? உங்களோட வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அவர்கள் தான் கயாமனால அந்த அரிசியுடைய நிழல்ல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட அநேகமானவர்கள் மறந்தே விட்டுட்டாங்க. எங்களோட பேர் சொல்லப்படணும், எங்கட கம்பெனியில பேர் வரணும், எங்கட ஊர் வரணும். அதற்காக வேண்டித்தான் நாங்க செஞ்சோம். இருவர் சரிசமமா செய்திருக்கிறார். ஒருவருடைய பெயர் சொல்லப்பட்டது, மற்றவருடைய பெயரை உண்மையிலேயே சொன்னவர மறந்துட்டாலும் அவரோட சண்டை. நீங்க ஏன் இவருடைய பெயரை சொன்னீங்க, என்னுடைய பெயரை சொல்லல? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய வருடத்தில் ஒரு இரண்டு முறை மிக முக்கியமான அவர்களுடைய வணக்க வழிபாட்டுடைய சில கொண்டாட்டங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியும், அதுல எவனாவது வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அவருடைய பெயரை சொல்லி மைக்ல சொல்லுவாரு, இவர் 500 ரூபாய் தந்தாரு, இவர் 1000 ரூபாய் தந்தாரு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எங்கட நிலைமைகள். எங்கடவர் யாராவது ஒரு ஆள் பள்ளிக்கு ஒரு பேனை வாங்கி கொடுத்தா டொனேட்டட் பை, ஒரு லைக்க வாங்கி கொடுத்தா டொனேட்டட் பை, ஒரு ஏதாவது காப்பட்டை வாங்கி கொடுத்தா டொனேட்டட் பை. எங்களுக்கு மாமூலுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? நாங்க செய்யறது பேருக்கு அல்ல, நாங்க செய்யறது புகழுக்கு அல்ல, நாங்க செய்யறது பெருமைக்கு அல்ல. எங்களுடைய ரப்பு எங்களை பொருந்திக் கொள்ளணும், எங்களுடைய அல்லாஹ் அதை கொண்டு திருப்தி அடையணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, சமீப காலங்களில் நாங்க பார்க்கலாம், யாராவது ஒரு ஆள், ஒரு குடும்ப பெண் ரொம்ப கஷ்டப்பட்டவள், திருமணம் நடக்குதுண்டா, நான் தான் சவடி வாங்கி கொடுத்தேன், நான் தான் நகை வாங்கி கொடுத்தேன், நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன், நான் தான் சாப்பாட்டுக்கு பொருட்படுத்தேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால எங்கட பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்துல பள்ளியில ஒரு போர்டு போடப்பட்டிருக்குது, உதவி செய்தவர்கள் அதுல சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க, பெயர் குறிப்பிட விரும்பாதவர், பெயர் குறிப்பிட விரும்பாதவர். அப்படி ஒன்று இருந்தது, எங்கேயாவது இப்ப அப்படி இருக்குதா? பெயர் குறிப்பிட விரும்பாதவர் அல்ல, அவருடைய பெயரை குறிப்பிடப்படாமல் இருந்தால் அதற்காக வேண்டி சண்டை நடக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ஒரு 500 பேர், ஒரு 1000 பேருக்கு நாங்க ஏதாவது ஒரு நலவை செய்து விட்டோம், உடனடியாக அதை பற்றி நாங்க பகிரங்கப்படுத்துறது. அவருடைய பெயர் மீடியாக்கள்ல வரணும், அவருடைய பெயர் ஊடகங்கள்ல வரணும், அவருடைய பெயர் பேப்பர்கள்ல வரணும். அப்படி வராட்டி வந்தா உடனடியா உங்களோட பெயர் அங்க இருந்துச்சு, உங்களை நாங்க அங்க கண்டோம், நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செஞ்சீங்க. ஆசிராவுல் என்ன மிச்சம்? ஆசிராவுல் ஒன்றும் பாக்கியா இருக்காது. ஏன்? ஹதீஸ்ல கயாமனால வருது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், உலகத்துல நீங்க எதை விரும்பினீங்களோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு, அந்த பெயர் கிடைச்சிருச்சு, அந்த புகழ் கிடைச்சிருச்சு, அந்த பெருமை கிடைச்சிருச்சு, உங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இல்ல, நீங்க நினைத்ததை பெற்றுக் கொண்டீங்க, இதோ நரகம் இருக்குது என்று அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துல தூக்கி தள்ளி விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அது சர்வ சாதாரணமாக இருக்குது. நாங்க பார்க்கலாம், யாராவது வளமையா தகஜ்ஜு சொல்லுவாராண்டா, அவரும் சொல்லுவாரு, வளமையா 3 மணிக்கு எழும்புறதானே, நான் 3.5 மணிக்கு எழும்புறதானே. எங்களை சில தாய்மார்களும் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு சில பேர் தெரியாமல் சொல்கிறார்களோ தெரியல, ஒரு நாளும் நான் தஹஜ்ஜுத் மிஸ் பண்றல்ல, ஒரு நாளும் துஹா மிஸ் பண்றல்ல, ஒவ்வொரு நாளும் 2 ஜூஸ் குரான் ஓதுவேன், ஒவ்வொரு நாளும் 3 ஜூஸ் குரான் ஓதுவேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சில நண்பர்கள், நான் 30 வருஷமா ரமதானுக்கு ஹரத்துல தான், 35 வருஷமா ஹஜ்ஜுக்கு போறேன். சில பேர் அவருடைய முகத்துல தாடியும் இருக்காது, ஆனா அவர் பெருமையா சொல்லுவாரு, 35 வருஷம் ஹசரத் நான் ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால நம்முடைய அமல்களை நாங்க முகஸ்துதிக்காக, பெயருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக வேண்டி சொன்னோம் உண்டா, அந்த அமல்கள் எல்லாம் வீணாகி பேசிடும். அதிலிருந்தும் நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நிகர் அவர்தான். அவருடைய சிறப்புகளை அத தனியாக ஒரு பயானே செய்யலும், அந்த அளவுக்கு சிறப்புள்ளவர். சுவர்க்கத்துடைய 8 வாசல்களால் அழைக்கப்படக்கூடிய ஒருவர் என்றா அது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சில ஏழை அடிமைகளை வாங்கி உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சில காபிர்கள் சொன்னாங்க, அபூபக்கர் இந்த ஏழை அடிமைகளை வாங்கி உரிமை பெற்றது இவர்களை கொண்டு ஏதாவது ஒரு லாபம் பெறுவதற்குத்தான், இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தா அவரை வச்சு இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் என்று சொன்னவுடன் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லல, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் பதில் கூறுகின்றான். அவருடைய விடயத்தில் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான், அல்லாஹுவை மிக அதிகமாக அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர் அவர் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அவர் தன்னுடைய பொருளை தான் பரிசுத்தமாகணும் என்று கொடுக்கின்றார். சொன்னாரே தவிர அவர் மனிதர்களில் யாருக்கும் பிறவி உபகாரம் செய்ய வேண்டிய எந்த வகையான தேவையும் இல்லை, எந்த வகையான கட்டாயமும் அவசியமும் இல்லை. அவர் செய்தது அந்த உயர்ந்த அந்த ரப்பு அந்த உயர்ந்த அல்லாஹ் புரிந்து கொள்ளணும் என்று செய்தாரு. அல்லாஹும் அவரை புரிந்து கொள்வான். ஹதரத் அபூபக்கர் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகின்றார்கள். அவர்கள் பதில் சொல்லல்ல, நபி அவர்கள் பதில் சொல்ல வைக்கல்ல, ரப்புல் ஆலமீன் ஆகி அல்லாஹவை பதில் கூறுகின்றான். அந்த அளவுக்கு அவர்கள் பெயரை விரும்பல்ல, புகழை விரும்பல்ல, முகஸ்துதியை விரும்பல்ல, அடுத்தவர் என்ன பாராட்டணும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சல்லா யுராயி ஃபகத் அஷ்ரத், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார். அடுத்தவருக்கு காட்டுவதற்காக நுணுப்பு பிடித்தால் இணை வைத்து விட்டார். அடுத்தவருக்கு காட்டுவதற்காக சதக்கா கொடுத்தால் அவரும் இணை வைத்து விட்டார். ஹதரத் அபூ சயீதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்க ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில வீற்று தஜ்ஜாலை பற்றி நாங்க முதாக்கரா செய்து கொண்டிருந்தோம். திடீரென்று மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்த நபி அவர்கள், நீங்க யார பத்தி முதாக்கரா செய்யறீங்க? சொன்னாங்க, யார சூழல்லா, தஜ்ஜாலை பத்தி நாங்க கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த தஜ்ஜாலை விட பயங்கரமான ஒரு பித்னாவை சொல்லட்டுமா? சொன்னாங்க, சஹாபாக்கள் சொல்லுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், அவர் தனியா தொழுது கொண்டிருக்கிறார், அவர் தொழக்கூடிய நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ஆள் வாராரு, வந்தவரை பார்த்து இவர் தொழுகையை நீட்டுகின்றார், இவர் தொழுகையை இன்னும் கொஞ்சம் அலங்காரமா தொழுகிறாரு. நபி அவங்க சொன்னாங்க, இது தஜ்ஜாலை விட பயங்கரமானது, இது பயங்கரமான ஷிர்க் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எங்களோட பகுதிகளில் நாங்க பார்க்கலாம், சர்வ சாதாரணமா பார்க்கலாம், ஏதாவது ஒரு மஸ்ஜித் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நிர்வாகம் செய்யறாங்க, நிர்வாகம் செஞ்சிட்டு அந்த போர்டு வெளியில போனா என்ன சொல்லுவாங்க? ஹா மாஷா அல்லாஹ், எங்கட காலத்துல நாங்க செஞ்சோம், நாங்க பள்ளியை பெரிசாக்கினோம், அந்த பள்ளிக்கு தேவையான தெல்லத்தை நாங்க செஞ்சோம், இப்ப நாங்க வெளியில வந்ததுக்கு பரவாயில்ல, நாங்க தேவையான தெல்லத்தை செஞ்சோம், அந்த பேர் இருந்த போதும். யாராவது ஒருவர் நாங்க செஞ்ச ஹிஜமத் அல்லாஹ் புரிந்து கொள்ளணும், அதன் மூலம் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும், ஆசிராவுல பாக்கியங்களை தரணும், இந்த மாதிரி சொல்றவங்க ரொம்ப குறைவு. எங்கட காலத்துல நாங்க செஞ்சோம், நாங்க அதை செஞ்சு விட்டு போனோம், இதை வாங்கினோம், அதை வாங்கினோம், எங்களுக்கு இந்த பேர் இருந்தா போதும், நாங்க செய்யலன்ற பேர் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு இந்த பேருக்காக வேண்டி எங்கட நாட்டில் ஷீல கிராமங்கள் அங்கு இருப்பாங்க, ஒரு 200 குடும்பம், உதாரணத்திற்கு ஒரு 300 குடும்பம் தான் இருப்பாங்க. அந்த பள்ளியை நிர்வாகம் செய்யறவங்க அவங்க பாக்குறது, எங்க காலத்தில் நாங்க கட்டினோம் பள்ளி, அவங்க 2000 பேருக்கு கட்டுறது பள்ளி வாசல், அங்கே செலக்ஷனுக்கு போறது, என்ன சொல்றது, எங்க எஸ்டிமேட் 3 கோடி, எங்க எஸ்டிமேட் 5 கோடி, அந்த ஊரில் உள்ள குடும்பமே 200 குடும்பம், அந்த ஊரில் உள்ள குடும்பமே 300 குடும்பம், அனைவர் கட்டுறது பள்ளி வாசல் 2000 பேருக்கு, என்ன சொல்றது, இல்லைன்னு ஒரு 10-25 வருஷத்துக்கு பின்னால வாரங்களும் தேவைப்படும் தானே. அப்ப வந்த அவங்க ஒன்னும் நலவு செய்யறல்லையா, அவங்க பள்ளி கட்டுறல்லையா, அவங்க சதக்கா கொடுக்கறல்லையா, அவங்க ஜகாத் கொடுக்கறல்லையா, நலவுகளுக்குரிய வேலைகளை நாங்க அவங்களுக்கு வைக்கிறல்லையா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, எங்களோட ஊருக்காக அப்படின்றது இல்ல, என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் செய்தேன், என்னுடைய அல்லாவுக்காக வேண்டி நான் செய்தேன், என்னுடைய அல்லா என்ன புரிஞ்சு கொள்ளணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எவ்வளவு வேகமா போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்யறோமோ அதை விட வேகமாக இந்த அமல்களை பாதுகாக்கணும். ஒன்று பெருமையிலிருந்து பாதுகாக்கணும், இன்னொன்று முகஸ்துதி, அதாவது சொல்லி காட்டுதல், நாங்க செய்த அமலை பகிரங்கப்படுத்துதல், இதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும். இந்த அளவுக்கு ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரன் ஜெயினுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குளிப்பாட்டுற நேரத்தில் அவர்களுடைய உடம்புல எல்லாம் பல இடங்கள்ல தழும்புகள் அடையாளங்கள் இருந்துச்சு. குளிப்பாட்டு உங்களுக்கு விலங்கல்ல, ஏன் முதுகல் இந்த அளவுக்கு அடையாளம்? அவங்களோட ஃபேமிலிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, மதீனாவுல எல்லா மக்களும் தூங்கியதற்கு பின்னால இவர் இவரே இவருடைய முதுகல தானிய மூடைகளை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு மதீனாவுல இத்தனை குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இவர் மரணித்ததற்கு பின்னால தான் தெரியும், இவருடைய உதவியால நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மதீனாவுல வாழ்ந்திருக்கிறாங்க. முஹம்மது இப்னு அஸ்லம் என்று சொல்லக்கூடிய தாபிஈங்கள்ல மிக முக்கியமான ஒரு இமாம் தன்னுடைய ஹாதிம்ட பணத்தை கொடுப்பாரு, இருட்டுக்கு பின்னால தான் கொடுப்பாரு, வெளிச்சத்துல கொடுக்க மாட்டாரு. சொல்வாரு, சகோதரரே, நீங்க என்னையும் உங்களையும் யார் என்று தெரியாத இடத்துல போய் இந்த சதகாவை கொடுத்துட்டு வாங்க. என்னையும் யாரு தந்ததுன்னு தெரியக்கூடாது, நீங்க யாரு என்று தெரியக்கூடாது, தெரியாத இடத்துல போய் கொடுத்துட்டு வாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் அமல்களை பாதுகாத்தாங்க, மலை மாதிரி செஞ்சாங்க. ஆனா பகிரங்கப்படுத்தல, நானும் நீங்களும் இன்றைக்கு சின்ன அளவுல தான் செய்யறோம். ஆனால் அதை பற்றி நிறைய பேசி அல்லாஹ் பாதுகாக்கணும், மரணித்ததற்கு பின்னால வெறும் கையுடன் சென்று விடக் கூடாது. அதனால நம்முடைய அமல்களை அளிக்கக்கூடிய இந்த ரியா என்ற முகஸ்துதி, இந்த ரியா என்ற அடுத்தவர்களுக்கு சொல்லி காட்டுதல், பெருமையை விரும்புவது, அதே மாதிரி அசத் என்று சொல்லக்கூடிய போராமையிலிருந்து நாங்கள் எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குரிய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நம்முடைய குற்ற குறைகளை பொறுத்திருவாயாக. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், மிரட்டல்கள் இவைகள் அனைத்திலிருந்து எங்களையும் இந்த நாட்டு மக்களையும் நீ பொதுவாக பாதுகாப்பாயாக. மேலா ரப்பே ரஹ்மானே, இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நீ விரும்புகின்ற பிரகாரம் வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.